இத்தைய மாமேகம் சரணம் வரைய அகம் துவா சர்வபாபேந்திரோ மோட்சயிஷ்யாமி மாஷ்யஹ என்று கண்ணன் பேசுகிறான். மாமேகம் சரணம் வரையான், என்ன சரண அடையினார், என்ன சரண அடைஞ்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுவானாக்க சர்வபாபியோ மோட்சயிஷ்யாமின்னார். சர்வபாபங்கிறது இது நாம் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாவங்கள்லாம் நிறைய இருக்கோ, அந்த பாவங்களெல்லாம் உனக்கு போக்கி உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன்னு கண்ணன் சாய்கிறார். அதன்படி நாமெல்லாம் என்ன பண்றோம், பெருமாளத்தில் பிரார்த்திச்சு பிரபத்தி பண்ணி அந்த பாவங்கள்லாம் போய்கிட்டு மோட்சத்துக்கு போகணும். ஆனால் அதை நமக்கு சரியா அனுஷ்டிக்க முடியுமோ முடியாதோ கஷ்டம். பிரபத்தியை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணணும், அது பலிக்கணும், பெருமாள் சீகரிக்கணும், அதுக்கு மேலே நமக்கு மோட்சம் கிடைக்கணும். அதெல்லாம் விட நாம் பெரிவாளவரமா பண்ணிட்டுமான மோட்சத்தை பிராபத்திய நமக்கு சங்கடமே இல்லை. ஆகையினால எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னு கேட்டுவானா, ஆச்சாரியாள்கிட்ட பிரார்த்திச்சு ஆச்சாரியாலேயே பிரவர்த்தி பண்ண முடியாத பிரார்த்திக்கிறான். அதுபோல இங்க ஆச்சாரிய ஸ்தானத்துல பாதுகா தேவி இருக்கான். பாதுகா தேவி ஆள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டுவானாக்க, அவள் பெருமாள் இடத்துல பிரபத்தி பண்றா, பெருமாள் இடத்துல பிரபத்தி பண்ணி அதனால நம்முடைய கிட்ட இருக்கும் யான கோடிக்கணக்கான பாவங்கள் எல்லாம் போக்கி நமக்கு கடைசியில் ஏகாவதானத்துல மோட்சம் கிடைக்க முடியாத பண்ணணும்னு பெருமாள்கிட்ட பாதுகா தேவியை பிரார்த்திக்கிறான். அதனால பாதுகா தேவியை பிரார்த்திப்பதுனால நமக்கு மோட்சமானது கிடைக்கிறது. அதனால ஜனங்கள் எல்லாம் பாதுகாதையை விழுந்து விழுந்து சேவிச்சு அவளையே பிரார்த்திக்கிறான். அப்படி பாதுகாதையை பிரார்த்திக்கிற காலத்துல பாதுகாதையை பிரவர்த்தி பண்றாலும் இல்லையோ, அதனால அதுவே நமக்கு போதுமானது. நாம் வேற தனியாக பிரவர்த்தி பண்ண வேண்டிய தேவையில்லை, பாதுகாதையை பண்ற பிரபத்தினாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக அப்படி பெருமாள் பாதுகா தேவியை வச்சுட்டு சௌக்கியமாக இருக்கா பிரஜைகள்லாம் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறான். அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். மாதஹாம் மஞ்சுஸ்வன பரிணத பிரார்த்தனா வாக்கியபூர்வம். உன்னிடத்துல அடுத்த அளவு பெரியவாளர் என்ன பண்றா, பெருமாள் திருவடியில பாதியை சமர்ப்பிக்கிறார். பாதியை சமர்ப்பிக்கிட்டே பாதியை எடுக்கச்சியும் சமர்ப்பிக்கிட்டையும் வைக்கச்சியும் என்ன பண்றது, ஒலி எழுப்புறது. அந்த ஒலியை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டமானாக்கேன், பாதுகாவியானவர் என்ன ஆத்ம நிச்சயத்தை பரிசமர்ப்பணத்தை பெருமாளிடத்தில் சமர்ப்பித்து தன்னுடைய ஆத்மாவையும் இந்த ஆராதனை வந்து சேவிக்கிறாளோ அவளுடைய ஆத்மாவுக்கும் பெருமாளிடத்தில் சமர்ப்பிக்கிறாள் அப்படின்னு தோன்றது. மஞ்சுஸ்வன அழகான ஒளியினாலே என்ன உண்டானது, இது பிரார்த்தனா வாக்கிய பூர்வம். பிரார்த்தனா வாக்கியம் எம்பெருமானே நீதான் காப்பாற்றின வாழலாம் குழந்தைகள் எல்லாம் அப்படின்னு பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறாள். அப்படி பிரார்த்திக்கிறதுனால நிச்சித்தாயாம் துயிகரணையோ ரங்கபர்த்து. அதனால அப்படி பிரார்த்திச்ச உடனே என்ன ஆறுது அப்படின்னு கேட்டவான, உன்னிட்ட பாதியை சமர்ப்பிக்கிற காலத்துல நீ பிரார்த்திச்சதுனால அதனாலே எங்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கு. எப்படி செய்ய ஆயத்தம் சிவபிருசலம் ஜானதீனாம் பிரஜானாம், பிரஜையெல்லாம் பாதுகாதீவியை செதுக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கேன், பாதுகையே தெரியாயத்தம் எங்களுடைய க்ஷேமங்கள் இகலோகத்திலும் சரி பரலோகத்தில் கிடைக்க வேண்டிய மோட்சமும் சரி எல்லாமே ஒன்னால்தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பாதுகாதேவியை பிரார்த்திக்கிறான். இந்த பாதுகாதேவி பெருமாட்ட பிரார்த்திக்கிறான். ஆகையினால பாதுகாதேவினாலே நமக்கு எல்லா க்ஷேமும் உண்டாகிறது அப்படின்னு நினைச்சிருக்கிறார் பிரஜைகள்லாம், சேவிக்கிற பிரஜைகள் எல்லாம். அப்போ பிரஜைகள் தானே தனியாக பெருமாணத்தில் பிரவர்த்தி பண்ண வேண்டாமோ அப்படின்னு கேட்டாக்கேன், பரியாப்தம் தது நகல் நவதி ஆத்ம நிஷேப கிருத்தியம். பாதுகா தேவியே நமக்காக நம்முடைய ஆத்ம நிஷேபத்தை நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை பெருமாள் இடத்துல சமர்ப்பிச்சிட்டபடினால நம்முடைய பரத்தெல்லாம் சமர்ப்பிச்சிட்டபடினால நாம் தனியாக பிரவர்த்தி பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால பெருமாள் பாதுகா தேவி பண்ண பிரவர்த்தினாலேயே நமக்கு எல்லாம் நடக்கிறது, நாம் தனியாக பிரவர்த்தி பண்ணணுங்கிற தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிச்சபடி. நித்யம் ரங்கதிபதி பதன்யாசன்யாத்மனஸ்தே சிஞ்சானாதம் சிரவண மதுரம் பாதுகே திராகயந்த காலே தஸ்மின் கரண விகம கிளேசஜாதம் மிகு சந்தாபம் நஸ்தர்ண துளசி கந்தினோ கந்தவாஹா. ஸ்லோகம் 901. நித்யம் ரங்கதிபதி பதன்யாச ధన్యాత్మనస్తే సింజానాదం శ్రవణమధురం వాగే ధ్రావయంత కాళే తస్మిన్ కర్ణవిగమ క్లేశజాతం నిహన్యు సంతాపం నస్తర్ణ తులసి గంధినో గంధవాహా. శ్లోకత்துல மாதிரியே நமக்காக பிரவத்தி பண்ணிடுறான், அதனால தனியா பிரவத்தி பண்ண வேண்டாம், அந்த பிரவத்தினாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நிர்பயமாக நிச்சயமாக எண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சாதிச்சார். இப்போ அந்த சரணாகி பண்ணிட்டா ஏதோ தேகாவசான உத்பாவம் பிராபேஸ்வம் என்று தேகாவசானத்தில் பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிறார், அதைத்தான் பிரார்த்திக்கிறோம். தேகாவசானத்தில் மோட்சத்தை கொடுக்கிட்டு நம்ம எப்படி கிளம்புறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஹிருதயத்தில் இந்த நம்ம உடம்புல ஹிருதயம் செய்யாது சதம் செய்யாது ஹிருதயஸ்ய நாட்டி ஹாஞ்சல் இருக்கு. ஹிருதயத்திலேருந்து 101 நாடிகள் இருக்கு, அந்த 101 நாடிகளில் மூர்தன்ய நாடிங்கிறது முக்கியமானது. அந்த மூர்தன்ய நாடி வழியாக யார் வெளியில் வராளோ வரவாளுக்கு தான் அச்சிராஜ மார்க்கம் கிடைக்கும், அவளுக்கு தான் மோட்சம் அப்படின்னு சித்தாந்தம். ஆகினால அந்த அச்சிராஜ மார்க்கத்தினால புறப்படுறதுக்காக மூர்தன் நாடி வழியாக பெருமாள் வழி காட்டுறார், அந்த நாடி வழியாக இவன் வெளியேறது. அப்படி வெளியேற காலத்தில் எப்படி வெளியேறான் அவன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த நம்ம உடம்புல இருக்கும்னான ஸ்தூலமாக இந்திரியங்கள்லாம் நமக்கு இருக்க வேண்டும், காது மூக்கு எல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த இந்திரியங்கள் எல்லாம் கிரகிச்சு இழுத்துக்கிட்டு சூட்சபூர்வமான இந்திரியத்தோடு வெளியில் கிளம்புறான். ஏகாதசி இந்திரியங்களும் சூட்சமாக இருக்கு இந்த ஆத்மாவோட, அதோட சேர்ந்து புராணனோட சேர்ந்து மூர்த்தனி நாடி வழியா வெளியில வந்து அவன் மோட்சத்துக்காக வெளியில அச்சராஜ மார்க்கத்தில் போறான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஏகாசந்திரிகளையும் புடிங்கிட்டு ஆத்மா கிளம்புறதோ இல்லையோ, இது உடம்புல சிமெண்ட் போட்டாப்புல எல்லாம் பதிஞ்சு இருக்கு இத்தனை வருஷமாக இந்த ஏகாசி இந்திரியம், இதை பிடிங்கிட்டு சூட்சம் இந்திரியத்தோட புறப்பட காலத்தில் இதை பிடிங்கிறான் இல்லையா, அந்த சமயத்தில் இருக்கும் கஷ்டங்கள் கணக்கு வழக்கு இல்லை, அதுதான் மரணாவஸ்தே மரண வேதனைன்னு சொல்றோம். அந்த மரண வேதனை ரொம்ப சிரமப்படும் ஜீவன் தெரிஞ்சா, அந்த காலத்துல அந்த மரண வேதனையும் எங்களுக்கு இருக்காம இல்லாமல் இருக்கப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நித்தியம் ரங்க செதிவதன்யாத தன்யாத்மனஸ்தே பாதுகாதேவி, நீ எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் வழியில் உலாத்துறதுக்கும் வீதி புறப்பாட்டுக்கும் புறப்படுற காலத்துல முதல்ல ரங்கநாதன் என்ன பண்றா, ரங்கராஜா திருவடியை உண்மையில வைக்கிறான், உண்மையில வைக்கிறதுனால உனக்கு வேற ஆரோக்கியத்திலயும் அந்த திருவடி கிடைக்காது, உனக்குத்தான் அந்த திருவடி கிடைக்கிறது, அதனால நீ பரம தன்னியா இருக்கா. அப்பேற்பட்ட நீ என்ன பண்ற, பெருமாளை அழைச்சது போக ஜின்சான சலங்கை உள்ளே இருக்கான சலங்கையினுடைய ஒலிகளை நீ எழுப்புற, சிஞ்சானாதம் சிரவண மதுரம் பாதுகே தாகையந்த. பெருமாள் வீதியில ஏழ்ற காலத்துல ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது, சத்தம் கேட்கற காலத்துல அவாவா ஆத்துக்குள்ள மும்மூருஷாவஸ்தையில மூட்டத்துக்கு போக வேண்டிய பிராணப்படக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்கான். அப்போ மும்மூருஷாவஸ்தையில இந்த இந்திரியங்கள் எல்லாம் புடுங்குற காலத்துல உடம்புல மரணாவஸ்தை மரண வலி ஏற்படுறதோ இல்லையோ, அந்த வலியெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நீ வீதியில ரங்கநாதன் ஏற்பட்டு வரையோ இல்லையா, அப்படி வர காலத்துல ஈழமான இழுதான தென்னல் காத்து வீசுறது, அந்த தென்னல் காத்து எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, தென்னல் காத்து வாசனையை தன்னோட இழுத்துன்னு வரும், அப்புறம் சப்தங்களை தன்னோட இழுத்துன்னு வரும், தெரிஞ்சா அந்த காத்துனால்தான் நமக்கு சப்தங்கள்லாம் நம்ம காது வரலும் வந்து கேட்கறது. ஆகையினால ரங்கநாதன் அப்படி வீதியில எழுந்துள்ளதுன்ற காலத்துல அப்போ உன்னுடைய ஓசை இருக்க உன்னுடைய ஓசையும், அதே சமயத்துல எம்பெருமானுடைய பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்க, துளசி மாலையை சாத்தின்னு இருக்கார், அந்த துளசி மாசு ஜெல்லுன்னு இருக்கு, துளசி மாலையிலிருந்து ஜம்முன அழகான கந்தம் வீசுறது, மனம் திருமணம் மனம் வீசுகிறது. ஆக துளசி மனத்தோட கூட ஜெலுஜெலுப்போட கூட அந்த காத்தானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் மேல பட்டுண்டு வர காத்தானது எடுக்க பரவும் இல்லையா, அப்போ உள்ள இருக்கிறவாளுக்கும் அந்த காத்து வந்து மேல படுறது, காத்து விட்டாக்க அதனால அப்ப அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா, மரணாவஸ்தையில கட்டப்பட்டிருக்க காலத்துல இந்த காத்துனால பாதியினுடைய அழகான ஒலியானது அவர் காதுக்கு இனிமையாக கேட்கிறது. அதே சமயத்தில் அந்த துளசி மாலையிலிருந்து உணர்ந்த வாசனை இருக்கேன், அந்த வாசனை மூக்குக்கு நுகர்வதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அதே நுகர்கிறான் உள்ளே இருக்கிறோம். அப்புறம் அந்த துளசியில எம்பெருமான் திருமேல இருக்கிற பாதையில இதுல இருக்க முடியாத குழுமை இருக்க அந்த குழுமையும் ஜெல்லுன்னு காத்து வீசுறது தெரிஞ்ச காத்தானது இவைகளெல்லாம் பெருமாளிடத்திலிருந்து கொண்டு வந்து இந்த ஜீவன் மேல வீசின உடனே அந்த மரணாவஸ்தையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு போயிடுறது. அந்த மரணாவஸ்தையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் போய்கிட்டு சந்தோஷம் இருக்க முடியாது. நிபண்ணனம் சிஞ்ச ஆனாதம் சிரவண மதுரம் பாதுகே திராகையந்தா உன்னுடைய மணி ஓசை இருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னா சிரவண மதுரம் காதுக்கு ரொம்ப இனிதாக இருக்கு அந்த ஓசைய. அப்ப வீசுகின்ற காத்து இருக்கு, அந்த காத்து என்ன பண்ணணும் அதையெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிண்டு எம்பெருமானத்தில் இருக்கக்கூடியான குழுமை இந்த இனிய ஓசை அப்புறம் துளசி மாலை இருக்கக்கூடிய வாசனை இவைகளெல்லாம் இழுத்துக்கிண்டு அது என்ன பண்ணணும் அப்படிங்கிட்ட காலே தஸ்மின் கரணவிகம கிரேசாகம் மரணாவஸ்தப்பட்டு வெளியில கிளம்புறதுக்கு தயாரா இருக்க முடியாத ஜீவன் மேல இந்த காத்து வந்து வீசினுடனே அந்த குழுமையும் அந்த சிந்தா நாதம் அந்த ஒலியும் இதெல்லாம் மேல இதுக்கு வருது. காதுல அந்த ஒலியை கேட்டு சந்தோஷப்படுறான், மூக்குல வாசனையை நுகர்ந்து சந்தோஷப்படுறான், உடம்புல அந்த குழுமையை மேலப்பட அதனால இன்னும் சந்தோஷப்படுறான். அதனால மரணாவஸ்தையே இன்னதுன்னு தெரியாதபடி இது பண்ணிடும். அத மாதிரி நீ தெரியாதபடி பண்ணி என்ன பண்ணணும் சந்தாபம் துளசி வெந்தினோம் துளசியினுடைய வாசனையும் காத்தானது கொண்டு வந்து எங்கள் மேல வீசி செய்து எங்களுடைய மரணாவஸ்தையில் இருக்கக்கூடிய மரண வேதனையே இல்லாமல் இருக்க முடியாத பண்ணி எங்களை அனுகிரகிக்கணும். ஆக மரண காலத்துல மோட்சத்துக்காக புறப்படுகின்ற காலத்துல ஏற்படக்கூடிய மரண வேதனையும் இல்லாமல் பண்ணணும். மோட்சத்தை கொடுக்க மாத்திரம் போராது, மரண வேதனையும் இல்லாமல் இருக்க முடியாது பண்ணணும். பாதுகாதேவி என்று பாதுகாதேவியை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசியன். சம்சாராத்வசிரமபரிணதம் சம்சிதானாம் ஜனானாம் தாபம் சத்யா சமயிதுமலம் சாரியண பாதுகேத்வம் சந்திராபீடே பிரணமதினவாம் சந்திரிகாம் ஆபிபத்திஹி தாரா நிர்யத் சரில கணிஜா சீதரை சந்திரகாந்தைஹி. ஸ்லோகம் 92. சம்சாராத்வசிரமபரிணதம் சம்சிதானாம் ஜனானாம் தாபம் சத்ய பிரசமயிதுமலம் சாரங்கேன பாதுகேத்வம் சந்திராபீடே பிரணமதினவாம் சந்திரகாம் சந்திரிகாம் ஆபிபத்திஹி தாரா நிர்யத் சரில கணிகா சீதரை சந்திரகாந்தைஹி. போன ஸ்லோகத்துல சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், புறப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டங்களை நல்ல அழகான காத்து அடித்து அதனால் ஏற்படக்கூடிய குழிமை உன்னுடைய ஒலி இவைகளால் சிரமத்தை போக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி தீர்த்தம் இருக்கு, தீர்த்தத்தினுடைய குளிர்ச்சி இருக்கு, அந்த குளிர்ச்சியானது நமக்கு சிரமத்தெல்லாம் போக்கும் இல்லையா. அதனால அந்த தீர்த்தத்தினாலேயே சமத்தை நீ போக்குகிறாய் அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்கான் ஜீவன் அப்படின்னா சம்சாராத்வசிரம பரிணதம் சம்சிதானாம் ஜனானாம். பாதுகாதேவி உன்னை எழுந்திருக்க முடியாத ஜனங்கள்லாம் இருக்காளே அவள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா. சம்சாராத்வசிரம பரிணதம் இந்த சம்சாரமாக சம்சாரத்தில் உடன்று அங்கும் இங்கும் போகின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமம் இருக்கே, சம்சார மார்க்கத்தில் ஈடுபடுறவர்களுடைய சிரமம் இருக்கே அது அளவில்லாது தெரிஞ்சு அதனால எவ்வளவு உண்டாருது கஷ்டம் அப்படிங்கிறதாக்க தாபம் சத்யகாம் அதுல நிறைய தாபங்கள்லாம் உண்டாருது. என்ன ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம் சொல்ல முடியாத மூணு வகையான தாபங்கள் சம்சாரத்தில் நமக்கு உண்டாருது. ஆத்தியாத்மிகம்னாக்க நம்முடைய உடம்புல ஜீவன் இருக்கோ இல்லையா, அந்த ஜீவன் அந்த ஆத்மாவாருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஆத்தியாத்திகம்னு பேரு. ஆதி பௌதிகம் அப்படின்னு சொன்னமானாக்கே பிறரால மற்றவர்களால அதுல கொஞ்சம் பூதங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டம் இருக்கு அதுக்கெல்லாம் ஆதி பௌதிகம்னு பேரு. ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொன்னாக்க தெய்வசத்தால பெரிய மழை வெயில் பனி இடி நெருப்பு இதனாலெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுது. ஆக சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஏகப்பட்டது. அப்பேற்பட்ட தாபம் சத்யா சமயம். அப்பேற்ப தாபங்கள் எல்லாம் போக்கணும், அந்த தாபங்கள் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு பாதுகாதேவி நீயே போச்சுறேன். சமயது மலம் சாரணியன பாதுகே துவம் சங்கரராஜாவுடைய பாதுகையே, உன்னுடைய என்ன சம்பந்தம் இருந்தாலே போறோம், எல்லா தாபமும் போயிடும். அவ்வளவு குளிர்ச்சி அவ்வளவு தீர்த்தத்தை வீசுறது உன்னுடைய உன்னுடைய திருமேனிலிருந்து அப்படிங்கிறார். பாதுகாதேவி கிட்ட தீர்த்தங்க வந்தது அப்படின்னு கேட்டான். அதை சொல்றான், பாதுகாதேவி கிட்ட சந்திரகாந்த கல் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. சந்திரகாந்த கல்லுடைய சுவாவம் என்னன்னு கேட்டமான, வெயில் காலத்துல ஒன்னும் தெரியாது, ராத்திரி நிலவு வந்ததுன்னா நிலவு காலத்துல அந்த சந்திரகாந்த கல்லிருந்து தீர்த்தம் கசியும், ஜலம் கசியும், அப்போ அவ்வளவு குளுமையாக இருக்கும் இல்லையா. ஆக அந்த சந்திரகாந்த கல்லில் இருக்கும்படியான குளுமை இருக்கேன், அந்த குளுமை எங்க மேலப்பட்டாலேயே எங்களுடைய சமங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். அது சரி, நிலவு பட்டாத்தானே சந்திரகாந்த கல்லிலிருந்து தீர்த்தம் கசியும், இங்க நிலவு ஏது அப்படின்னு கேட்டாக்கேன். பாதுகாதேவி சந்திராபீடே பிரணவதினவாம் சந்திரிகாம் அபிபத்தி. சந்திரனை தலையில கொண்டிருக்கும் ஞானவன் ஆறு சிவன். சிவன் வந்து அடிக்கடி உன்னை வந்து வணங்குறான். அவன் வணங்குற காலத்துல அவன் தலையில சந்திரன் இருக்கோ இல்லையோ, அந்த அதுல சந்திரனுடைய சந்திரிக்கு அதுல நிலவு இருக்கு, அதுதான் புதுசா பல பலன்னு சந்திரனுடைய நிலவு வீசுகிறது. அந்த நிலவானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனா, இந்த சந்திரகாந்த கல் மேல உன் மேல படுறது, உன் மேல பட்ட உடனே அந்த சந்திரகாந்த பாதையில் இருக்கும் சந்திரகாலிலிருந்து நீர்த்தேவலைகள் நிறைய கசிகின்றன. நீர்த்தேவலை வந்ததுன்னா அது குளிர்ந்தது தெரிஞ்சா, ஜலம் பட்டா ரொம்ப களைப்பா இருக்கிறவளுக்கு ஜலத்தை எடுத்து மூஞ்சி அடிப்பான், இல்லாட்டா மூஞ்சி அலம்பிட்டா நமக்கு களைப்பெல்லாம் சவங்கள்லாம் போயிடுது அப்படின்னு சொல்றோம். அதனால தீர்த்தம் பட்டா நம்முடைய சவங்கள்லாம் போகும். அதனால உனக்கு உன்னுடைய சந்திரகாந்தர்கள் கசிக்க முடியாத அந்த நீர்த்தேவலைகள் இருக்கேன். தாரா நிறைய சரில கணிகா இவரை சந்திரகாந்தி, அதுலேருந்து வெளிவரக்கூடியதான அந்த நீர்த்தவலைகள் இருக்கேன், அந்த நீர்த்தவலைகள் எல்லாம் எங்கள் மேல பட்டு அதனால எங்களுக்கு அப்பொழுது எந்த விதமான தாபமும் இல்லாமல் எங்களை போக்கணும், எங்களை அனுகிரகிக்கணும் என்று இந்த இப்பொழுது தீர்த்தத்தினால தாபத்தெல்லாம் நீ போக்கணும் என்று பிரார்த்திப்பதாக சுவாமி தேசியன் சாதிக்கிறார். வஜ்ரோபேதாம் வலவிதுபலஷ்யாமலாம் மஞ்சுகோஷாம் முக்தாசாராம் மதுரஜபலாம் வீட்சிய விஷ்ணோ பதே துவாம். ஹர்ஷோத்கர்ஷாது உபரிஜலயன் பாதுகே சந்திரகாந்தம் தத்தே நித்யம் திருதகண ருச்சி தாண்டவம் நீலகண்டா. ஸ்லோகம் 903. வஜ்ரோபேதாம் வலபிதுபலஷ்யாமலாம் மஞ்சுகோஷாம் முக்தாசாராம் மதுரஜபலாம் இச்சி விஷ்ணோ பதே துவாம். ஹர்ஷோத்கர்ஷாத் உபரிஜலயன் பாதுகே சந்திரகாந்தம் தத்தே நித்யம் திருதகண ருச்சி தாண்டவம் நீலகண்டா. தத்தே நித்யம் திருதகண ருச்சி தாண்டவம் நீலகண்டா. நீலகண்டா, நீலகண்டம்னா சிவன், கழுத்து நீளமா இருக்கிறவன், விஷம் சாப்பிட்டினால கழுத்து நீளமா இருக்கிறவன் சிவன். அவன் சிவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனுக்கு திருத கனருஜி ரொம்ப ஆசையோட சந்தோஷமாக தாண்டவன் தத்து தாண்டவம் ஆடுறான். என்ன எப்ப தாண்டவம் ஆடுறான் அப்படின்னு கேட்டவனுக்கு, பாதுகே உன்னை பார்த்துட்டு அவன் தாண்டவம் ஆடுறான் அப்படின்னா. உன்னை பார்த்த உடனே தாண்டவம் ஆடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ அவ்வளவு அழகா இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, வஜ்ரோபேதாம் நிறைய வைரக்கற்கள் உன் மேல அழைக்கப்பட்டு ஜொலிக்கிறது அப்படியே பார்த்தமாக சந்தோஷமா இருக்கு சிவனுக்கு. அப்புறம் வலவிதுபோல சியாமலாம் இந்திரநீல கற்கள் நிறைய அழைச்சிருக்கோம் இல்லையோ, அதை பார்த்து அந்த இந்திரநீல கற்கள்னால நீ என்ன பண்ற தங்கமயமான பாதுகையா இருந்தாலும் கூட அந்த இந்திரநீலக்கல் வீசி கரிய நிறத்தோட காட்சி அடிக்கிறாள் அந்த சமயத்துல. இன்னும் எப்படி இருக்க, மஞ்சு கோஷாம் இனிதான நாளத்தோடு கூடியிருக்கேன். என்ன நடக்கச்சு உன்னுடைய மணி ஓசை கேட்கறதோ இல்லையோ, அதனால மஞ்சு கோஷம் இனிதான ஆசையோட கூடியதாக இருக்கேன். இன்னும் எப்படி இருக்கேன் நீ முக்தாசாரான், முக்தான்னா முத்துக்கள், அதனுடைய சாரம்னா சிறந்த முத்துக்கள். ஆக சிறந்த முத்துக்களோடு முத்துக்களை வைக்கப்பட்டதாக அழகாக இருக்கேன். நீ இன்னும் எப்படி இருக்கேன் மதுர ஜபலாம், மெதுவா பெருமா திருவடியோட மெதுவா அசைஞ்சு நடக்கிறேன். அப்போ அசை தெரிஞ்சுதான், அப்படி அசைஞ்சு இருக்கிற சிவன் வந்தான். சிவன் வந்து உன்னை பார்த்தான், உன்னை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. எங்க பார்த்தான், விஷ்ணு ஒப்பதே, விஷ்ணு ஒப்பதேனா எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல, ரங்கநாதனுடைய திருவடி வாரத்துல பாதுகாதேவி உன்னை அவன் பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல, கூத்தாடுறான். ஏன் கேட்டா ஹர்ஷோத்கண்டாது, ஆஹா பாதுகையினுடைய சேவை எவ்வளவு அழகாக இருக்கு என்று மனசுல சந்தோஷப்பட்டு ஹர்ஷோத்கர்ஷா அதிக சந்தோஷத்தினால என்ன பண்றான் அப்படின்னா, சாலையன் சந்திரகாந்தம் அவன் நடுவு தலையில சந்திரனுடைய ஒரு கலையை வச்சிருக்கான் இல்லையா, அந்த கலையினுடைய நுனி இருக்க, அந்த நுனி அசையும்படியாக தாண்டவன் தெரிஞ்சுதான் அவ்வளவு சந்தோஷம். மிருதகனுதி தாண்டவன் நிலகண்டா, அவளாக பிரதுகாதேவி உன்னுடைய அழகை பார்த்துட்டு அவன் தன் தலையில் இருக்க முடியாத சந்திரனுடைய சந்திர கலையினுடைய நிர்வாகங்கள்லாம் அசையும்படியாக அழகாக தாண்டவம் ஆடினான் அப்படின்னா. அவன் எப்படி தாண்டவம் ஆடினா தெரியுமா அப்படின்னா, மயில் போல தாண்டவம் ஆடினான். மயில் என்ன பண்ணும், இவர் பாதையை பார்த்துட்டு தாண்டவம் ஆடினார் நீலகண்டன். மயில் எப்படி யாரை பார்த்து நீலகண்டாக்க, மயிலுக்கு நீலகண்டன் பேரு. மயில் என்ன பண்ணிட்டு அப்படிங்கிட்டவனாக்க, அது ஆகாசத்துல மேகத்தினுடைய வரிசையை பார்க்கறது, மேக கூட்டங்களை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கல, அதுவும் தாண்டவம் ஆடுறது. ஆகாசத்துல மேக கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிட்டவனாக்க, இந்த இதுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் மேகத்துக்கும் பொருத்தமா இருக்கு, பாதிகை மாறி மேகத்துக்கும் பொருத்தமா இருக்கு. எப்படின்னா வஜ்ரோபேதம், மேகத்தை மேகம் நல்லா சேர்ந்ததுனாக்க உடனே இடிக்கும் தெரிஞ்சுதா, அந்த இடியோ இடிக்கிறது மேல இருக்க முடியாத மேகமானது. இன்னும் எப்படி இருக்கு வல விது போல சாமலாம், நீருண்ட மேகம் இல்லையா, அதனால இந்திரநிலக்கல் போல அதுவும் என்ன கருப்பாக இருக்கு. இன்னும் எப்படி இருக்கு மஞ்சு கோஷம், நடுநடுல மேகங்கள் உடையின்ற காலத்துல கர்ஜிக்கிறது, அந்த கர்ஜனையோட கூடியிருக்கு. அப்புறம் முக்தாசாரம், நீருண்ட மேகம் இல்லையோ, அப்ப என்ன பண்ணும், லேசாக தூத்துல வெளியில விடுறது தெரிஞ்சுதா, மழை பெருக்கு நீர் பெருக்கானது கீழே அறைய தாரைய தாரையா விடுறது தெரிஞ்சுதா, அதோட கூடியிருக்கு அந்த மேகம். இன்னும் எப்படி மதுர ஜபலாம், அழகாக மின்னல்கள் மின்றது மேகத்தின் நடுவில், அடிக்கடி மின்னல்கள் மின்றது. இப்படி மின்னலோடு கூடினதான அந்த மேகத்தை வீழ்ச்சிய பார்த்து, அதை பார்த்தது எது மயில், அதை பார்த்துட்டு எங்க பார்த்தது விஷ்ணுபதே, விஷ்ணுபதேனா ஆகாசம் அர்த்தம், விஷ்ணு பதம்னு ஆகாசத்துக்கு போயிருந்து, அதனால ஆகாசத்தில் ஒன்ன மேகத்தை பார்த்துவிட்டேன். என்ன பண்றது ஹர்ஷோத்கர்ஷாது, மேகத்தை கண்டாலே எப்போதும் என்ன பண்ணும், மயில்கள்லாம் கூத்தாட முடியும் சந்தோஷம் தாங்க அது இருக்கு, அதனால ஹர்ஷோத்கர்ஷாது நல்ல சந்தோஷத்தினால என்ன பண்றது, அது தலையன் பாதுகே சந்திரகாந்தம், சந்திரகான் சொன்னாக்க மயில் தோகைக்கு பேரு தெரிஞ்சா, மயில் தோகைய நுனிவரும் என்ன ஆட முடியாத மயில் தோகையை நன்றாக ஆட்டி கொண்டு அது கூத்தாண்டவும் அது கூத்தாடுகிறது. ஆக மயில் எப்படி கூத்தாடுகிறதோ அதே மாதிரி சிவன் மயில் மேக கூட்டத்தை பார்த்து கூத்தாடுகிறது, சிவன் பாதுகாதேவியை சேவிச்சுட்டு இவனும் கூத்தாடுகிறான் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சிரங்கேந்தோ சரணகமலம் தாதிசம் தாரயந்தி காலே காலே சரகமலையா கிருப்தயாத்ரோத்சவஸ்ரீ கத்வா ஸ்வயமனுகிருஹத்வாரம் உன்னித்ரநாதா பௌராணித்யம் கிமபி விகலம் பாதுகே பிரச்சீவ. ஸ்லோகம் 904. ஸ்ரீரங்கேந்தோ சரணகமலம் தாதிகம் தாரயந்தி காலே காலே சகமலையா கிருப்தயாத்திரோத்சவஸ்ரீ. கத்வா கத்வா ஸ்வயமனுகிரகத்வாரமுன்னிந்திரநாதாம் பௌராநித்யம் கேபி குஜலம் பாதுகே பிரச்சசீவ. பாதுகாதேவி, நீ என்ன பண்ற? ஸ்ரீரங்கந்தோஹோ சரணகமலம் தாதிருஷம் தாரயந்தி காலே காலே சகமலையா கிருத்தயாத்திரோத்சவஸ்ரீ. அவ்வப்பொழுது இன்னைக்கு சைத்திர உற்சவம் எல்லாம் ஒவ்வொரு வாரம் வருஷத்துல 3-4 உற்சவங்கள் கங்கநாதனுக்கு நடக்கிறது. அந்த உற்சவங்கள்லாம் நடக்கிற காலத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுவானாக்க, ராஜ்யோட கூட பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு வீதியில ஏழுற உபயனாச்சியாரோட ஏழுறாரு. தெரிஞ்சா பாதுகாதேவியும் கூட வராங்க. ஸ்ரீரங்கந்தோஹோ சரணகமலம், நீ என்ன பண்ற? ரங்கச்சந்திரனுடைய திருவடி வாரத்துல நீ இருந்து இருக்கே போதும். ரங்கச்சந்திரன்றால என்ன அப்படின்னா, பெருமாள் ஏழு நாள் விழுந்தெடுத்து சேமித்துக்கு எல்லாரும் ஓடி விடுவார். ஏன்னா அவன் சந்திரன். சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவனாக்க, நல்ல கோடையில ரொம்ப வருந்தி கஷ்டப்பட்டிருக்கிறவாளுக்கு தன்னுடைய செலவுனால மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். மாடியில போய் படுத்துட்டா சந்தோஷமா இருக்கும், நிலாவில படுத்துட்டா. அது மாதிரி இவன் ரங்கச்சந்திரன் தெரிஞ்சுதா, எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய தன்மை உடையவன். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய திருவுடைய கமலத்துல நீ ஆசிரியிருக்கேன். திருவுடைய கமலத்துல இருந்துட்டு அவன் அழைச்சிட்டு வீதியில உற்சவ காலங்கள்ல ராட்டிமாரோட நீ அழைச்சிட்டு வர. அப்படி வர காலத்துல என்ன பண்ற நீ அப்படின்னா, கத்வா கத்வா தெரிஞ்சா ஊரு ஊடாக போற. தெரிஞ்சா வீடு வீடு தூரம் போற. ஏன்னா அங்கங்க இருக்க முடியாத குழந்தைகள் இடத்துல பத்தார இடத்துல அவ்வளவு வாத்சல்யம் பெருமாளுக்கு. அதனால ஒவ்வொரு வீடும் விடாமல் பெருமாள் அழைச்சிட்டு போய் அங்க நிறுத்தி வச்சு அவளுக்கு சடாரி சாதிக்கிறான். சடாரி சாதிச்சா அதுல ஒலி ஏற்படுது. தெரிஞ்சுதா அந்த ஒலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, குதிர பிரசனம் பண்றா அப்படி இருக்கு. இப்படி அழைச்சிட்டு போறே இல்லையோ, எப்படி அழைச்சு போறேன், ஸ்வயம் அனுகிரகத்வாரம் ஒன்னிருக்கிறனாதான் நீயே போற. ஸ்வயம் அப்படிங்கிறார், தானே போறான். போறதுலாம் எந்த இருந்தது அப்படின்னு கேட்டவனாக்க, அவளுக்கு சௌசீரியம் ஒவ்வொருத்தரோடையும் கலந்து பழகக்கூடிய தன்மை உனக்கு இருக்கு பாதுகாதேவி. அதனால சௌசீரியத்தை காட்டிட்டு அங்கங்க அழைச்சிட்டு போற. அனுகிரகம் அப்படிங்கிறார், ஒரு வீடு கூட விடாமல் நிறுத்தி நிறுத்தி பெருமாள் ஏழை பண்ணி அவளுக்கு எல்லாம் சேவை சாதிச்சுட்டு அப்படியே போற. அது என்ன காரணம், அவ்வளவு வாத்சல்யம் அந்த குழந்தை இடத்துல உனக்கு எல்லார் இடத்துலயும். அதனால ஒவ்வொரு வீட்டையும் அழைச்சிட்டு போய் உன்னிதான் ஆதா உன்ன செட்டாரியை எடுத்து சாதிப்பா அர்ச்சகர். தெரிஞ்சுதா செட்டாரியாரு பாதுகாதேவி தானே, பாதுகாதேவியே ஊத்த சலையையும் சாதிப்பார். அப்படிதான் அப்ப சாதிக்கிற காலத்துல அப்போ சடாரியை வைக்கிற காலத்திலையும் மறுபடியும் சடாரிய பிறகு எடுக்கிற காலத்திலையும் அதுல ஒலி எழும்புறது. அந்த ஒலியை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பௌரா அந்நித்தம் சிவபிசரம் பாதுகே பிரச்சசீவ. அவளுக்கு தகுந்தபடி அந்தந்த குடும்பத்துக்கு தகுந்தபடி என்ன சௌக்கியமா இருக்கேன், அக்னிபத்தாதி காரியங்களும் ஒழுங்கா நடக்கிறதா, எத்தையும் அன்னதானந்தர்களுக்கு வேண்டிய சாப்பாடுகளும் சாமான்லாம் அவனுக்கு ஒழுங்கா கிடைக்கிறதா அப்படின்னு அவரவர்களுக்கு தகுந்தபடி குசல பிரசனம் பண்றையோன்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அவரோட கூட ராஜாக்கள் அந்த காலத்துல வேட்டையாடின்னு போனாக்க, வேட்டையாடிட்டு வருவான், வேட்டையாடி பட்ட மகிழ்ச்சியும் அழிச்சுட்டு போவான், திரும்பி வேட்டையாடி ரசத்துல திரும்பி வருவான். வரைச்சு ஊருக்குள்ள நுழைச்சு ஒவ்வொருத்தரையும் குசல பிரசனம் பண்ணிட்டே போவான். அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவான், அந்த அழகான மாங்கு இருந்ததுன்னா அதை பிடிச்சு பிடிச்சிட்டு சிப்பந்திகள் மூலமா அதையும் கொண்டு வருவான். அப்படி எடுத்துட்டு வர காலத்துல உங்களுக்கு வீடாக அங்கங்க நின்று ராஜாக்கு பிரஜைகள் எல்லாம் குசல பிரசனம் கொண்டு போவா வழக்கம். அது மாதிரி இவன் ரங்கராஜாவோ இல்லையோ, அதனால இவன் என்ன பண்றான், வீதி உற்சவத்தும் போது அங்கங்க அவள குசல பிரசனம் பண்ணிட்டு அப்படியே ஏழுறான். அவளோட வாத்சல்யம் சௌசீரியம் செஞ்சா காருண்யம் பிராட்டியோட கூட வரதுனால என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கருணை மட்டுவனாக இருக்கான். தெரிஞ்சுதா அவள் அஜ்ஞாத நிகரா இல்லையா பிராட்டி, அதனால பிராட்டியோட கருணை மிகுந்த பிராட்டியோட கூட பெருமாளை அழைச்சிட்டு வர காலம் அழைச்சிட்டு வந்து அவர்களுடைய குசல பிரசனம் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய புதில பிரசனம் பண்ணும், அதுக்கு வேண்டிய அவளுக்கு தேவையானதெல்லாம் அனுகிரகத்தின் வரையணி.